பெய்ய முதல் மழைய என் மனதில் ஏதோ இழுகிறது இழுகிறதே உயிர் நனைகிறதே புரியாத உறவில் நின்றேன் அறியாத சுகங்கள் கண்டேன் மாற்றம் தந்தவள் நீதானே முன் பணிய முதல் மழைய என் மனதில் ஏதோ இழுகிறதே இழுகிறதே உயிர் நனைகிறதே மனசெங்கதை அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் வாழ்கிறேன் நானும் மூச்சிலே முன் பணிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே எனக்குள் உன்னை நீ ஊற்றிவிட்டாய் மூழ்கினேன்